Congo. குங்கும பூ கொண்டு கூடொருக்கி கூட்டில் இளம் கிளி பாட்டொருக்கி யாராரோ குயில் மணி போராமோ போராது கை குடந்த நிறைய நிலாவு குங்குமப்பூ கொண்டு கூடொருக்கி கூட்டில் இளம் கிளி பாட்டொருக்கி யாராரோ உயிர் மணி போராமோ கை குடந்த நிறைய நிலாவே